எங்க காட்டு உயிரை கையில காட்டு. அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோத்து பெண்ணே நடந்து போகையிலே என்னை தள்ளிவிட்டு நீ நடந்தால் என் நெஞ்சு இனம் புரியாத பயம் எந்த கைகளை பிடித்து கொண்டால் அடியுள் தோன்றும் கோடி சுகம் செய்யும் உலகே அமுதே அமுதே உந்தன் இதழ்கள் தான் என் உணவே அழகே அழகே நீ அசைந்தால் அசையும் உலகே அமுதே அமுதே உந்தன் இதழ்கள் தான் என் உணவே பொன்மலை சாரலில் மல்லிகை பூவென நின்றும் தா முத்தங்கள் சேர்த்திட கண்ணங்கள் பார்த்து நான் காத்திருப்பேன். வெல்கம் மேம். பில் குடு. இவங்க மகேந்திர டச்சப்பா. தேவிரையாய் தேவிரையாய் என தேய்த்து போகாதே நான் தேங்கி போனாலும் என் காதல் பௌர்ணமி ஆகிடுமே காதலிலே காதலிலே தோல்விகள் கிடையாதே நான் தோற்றே போனாலும் எந்த காதல் தோற்காதே சேர்த்திட கண்ணங்கள் பார்த்து நான் காத்து